எல்லாரும் பாடுபட்ட இது இன்ப வேளையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்ட இது இன்ப வேளையும் தோட்டம் கிணத்து நீரை நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றோ கிளை வடிக்கும் பயிர்களுக்கு உயர் வழிக்கும் ஊட்டம் நம்ம எதிர்பார்த்து பொழைக்கணும் உடம்பு போல உறுதி வேணும் நிலைமை திருந்தணும் உடஞ்சு போன நமது இனம் ஒன்னா வந்து பொருந்தணும் அதனைத்தானே மண்டையிலேறணும்